வேடனும் புயலும் ஒரு ஓங்கலும் புனலும் மடைவாயிலும் புலமும் பெருப்பூக்கையும் புலரும் இருள் வானமும் பார்த்தது உண்டோ தீ நீருடன் சேர்ந்தது உண்டோ யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வார் உண்டோ பகைவனை கண்டு மனமிங்கு மகிழ்வதேனோ விழியோர காணல் கண்ணீரில் பொய்யும் மெய்யாகுதோ கரையில் தன் நிழலினை கொண்டு மது தேடி அலைவதேனோ அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ சாறு கடலோடு கலந்திடும் போது வெளியேறும் ஆவியார் கொண்ட வெற்றி என்றாகுமோ கருங்காட்டை கிழித்திடுமாறு மரவேர்கள் அறுத்திடும் போது தடையாகும் பாதை யார் கொண்ட தோல்வி என்றாகுமோ